பூனிக்கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துணை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம். கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். பதினாறு வயதான பருவத்தில் எல்லோக்கும் படர்கின்ற காதல் சந்து போகும் நீ எந்த அதிசயம். வெண்பால் கொண்ட சிறுதீவு கால் கொண்டு நடமாடும் நீதான் அதிசயம். உலகில் ஏழல்ல அதிசயங்கள் வாய் பேசும் பூவேணி எட்டாவர் அதிசயமே. வான் மிதக்கும் உன் கண்கள், தேன் தெறிக்கும் கண்ணங்கள், பால் குடிக்கும் மதரங்கள் அதிசயமே. நங்கை கொண்ட வளைவுகள் அதிசயமே. கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். பதினாறு வயதான பருவத்தில் எல்லோருக்கும் படர்கின்ற காதல் அதிசயம். கனிக்கூட்டம் அதிசயம் வண்ணத்து பூச்சியுடன் வில்லோவியங்கள் அதிசயம் துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம் குருநாதம் இல்லாத குயில் பாட்டு அதிசயம் அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம் தர